தட்டாதே, ரெண்டு கையும் உண்டு காலும் உண்டு, எதுக்காக இங்கு உழைக்கணும் அதுக்காக, உண்மை உழைப்புக்கு பல நுண்டு உயர்வாக, நன்மை விளைந்திடும் நமக்காக, சும்மா நீ சுத்தாதே சொன்னாலே தட்டாதே. கண்ணாட்சி அரசினிலே வந்து அவள் அழகு கண்டால் அந்த சொந்த மொழி மறந்து விடும், சொல்லி சொல்லி பாட்டெடுத்தால் துன்பம் சொல்லி கொண்டு பறந்து விடும். தந்தாளே பொன்னுலகம் வந்தோமே பாடுபட, இது போனா மறுபடி வருமா சும்மா நீ தட்டாதே சொன்னாலே தட்டாதே, ரெண்டு கையும் உண்டு காலும் உண்டு, எதுக்காக இங்கு உழைக்கணும் அதுக்காக, உண்மை உழைப்புக்கு பலன் உண்டு உயர்வாக, நன்மை விளைந்திடும் நமக்காக, சும்மா நீ சுத்தாதே சொன்னாலே தட்டாதே. தட்டாதே, ரெண்டு கையும் உண்டு காலும் உண்டு, எதுக்காக இங்கு உழைக்கணும் அதுக்காக, உண்மை உழைப்புக்கு பலன் உண்டு உயர்வாக, நன்மை விளைந்திடும் நமக்காக, சும்மா நீ சுத்தாதே சொன்னாலே தட்டாதே.